என்ன வெடிக்கிற தீட்டா உதகி நிக்கிற ஊசு பேத்தி தூண்டி துருவு நிக்கிற சுதியேத்தி வாண்டா சுழல வைக்கிற பாகா வழிமறிக்கிற தாண்டி தவறு பணர அடியாத்தி லாலா கடசாந்தி முன்னாலானே நாம் பூந்தே விறகடுப்புல வேக விளைஞ்சு நிக்கிற ரோசா உன்ன நினைக்கையில் நெடியேறும் பாசி பயிர கணல பாதாம் பருப்பு செய்யற ராசா உன நிறங்கள் ருசி மாறும் மத்தாக மனசனி கடையாம என்ன மாறாப்பில் பதம் பாரு சத்தாக சகலமு தர போன மத்த சாப்பாட்டில் பசியா பாயும் விரிச்சிருக்குது ஆனா அது எதுக்குன்னு தெரியாதா காயும் கணிஞ்சிருக்குது பாயும் நனைஞ்சிருக்குது ஆனா அது உனக்குன்னு புரியாதா கண்டாட்டி பலப்பியும் உடையாம உன்ன கட்டோட மடிப்பேனே கண்டாங்கி போடவையும் மண்டே சார்